श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम कासार पूर्वक विमुख्य विमर्द जन्मा पन्नातटेक्षु सुभगस्य रसो बहुस्ते त्वत्पाद पद्म मधुनि त्वदनन्य भोग्ये नूनं समाश्रयति नूतन शर्करात्वम् श्री देहलीश स्तुति ஏழாவது பத்தியம். இந்த பத்தியத்துல எம்பெருமானை ஒரு கரும்பாக உருவகப்படுத்தி அந்த கரும்பில் இருக்கக்கூடிய ரசத்தை முதலாளிவார்களுடைய சேர்க்கை, அதாவது அந்த ஓர் இரவில் எம்பெருமானும் ஆழ்வார்களும் அந்த இடைக்கழியில் புகுந்து ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்து கொண்டபோது, அதாவது அங்கே போட்டு நெருக்கி கொண்டபோது அந்த கரும்பிலிருந்து ஒரு சாறு ரசமானது வெளில வந்ததுதான். இப்போ கரும்பினுடைய சாறானது பொதுவாக இனிக்கும். இது என்ன பண்ணித்தான், எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரையில ஒரு தேன் இருக்கும், அது தேனோட கூடியது. இந்த கருப்பஞ்சாறானது அந்த தேனோட கலந்து இந்த சாற்றுக்கு, அதாவது இந்த கருப்பஞ்சாறுக்கு இன்னும் ஒரு புதியதாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை தன்மையானது ஏற்பட்டதுன்னு அழகா இங்க ஒரு கற்பனை சுவாமிக்கு. எம்பெருமானுடைய குணம் சௌசல்யம் எனப்படும் குணம் தான் அந்த கரும்பு சாறு. அது ஏற்கனவே சுவையோடு இருக்கக்கூடிய திருவடி தாமரையில் இது போய் கலக்கிறதான். கலந்த உடனே அதற்கு ஒரு புதியதாக ஒரு சர்க்கராத்தம்னு சொன்னால் ஒரு புதியதான ஒரு சர்க்கரையாக இருக்கும் தன்மை, அதுக்கு ஒரு நியூ ஃப்ளேவர் ஆனது ஆட் ஆயிருத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆறாவது பத்தியத்தில் எப்படி அவா தீபேன கேனச்சி தசீத்து ருச்சா நிஷீத்தேன்னு எப்படி அந்த மூன்று அழ்வார்களுக்கும் அந்த அனுபவமானது ஏற்பட்டது, எம்பெருமான் இவாளுடைய சம்சேஷத்துக்காக எப்படி அங்கே எழுந்துள்ளினான், எப்படி இவா எம்பெருமானை உணர்ந்தார்கள்னு நம்ம பார்த்தோம். இந்த ஏழாவது பத்தியத்தில் அந்த உணர்வு பூர்வமான அனுபவத்தினால அவருடைய திருவாயிலிருந்து மூன்று பிரபந்தங்கள் தோன்றின. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு. இதுதான் அந்த கரும்பு சாருக்கு இது உப்பு. அந்த சுவை என்னாச்சுங்கிட்ட திருவடி தாமரில் கலந்து இன்னும் நமக்கு அந்த போகியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது. இன்னும் கொஞ்சம் நம்ம லௌகீகமாக உதாரணம் கொடுக்கணும்னா, சில வஸ்துக்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஏந்தி சாப்பிட வேண்டியிருக்கு. நாமளாக அந்த இனிப்பு பண்டமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போக்கிய வஸ்து அது நிறைய இருந்ததுன்னா எப்படி எடுத்து சாப்பிட்றது நமக்கு தெரியாமல் இருக்குச்சு. அப்போ ஒரு சின்ன கப்பு இல்லை ஒரு பாத்திரம் இருந்தால் அதால் முண்டு அதால் எடுத்து அதை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த பாத்திரமே ஒரு சாப்பிடக்கூடிய வஸ்துவாக இருந்து இப்போ நிறைய மாதிரி கொண்டு வர பாருங்கோ, சுகர் கோட்டடாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு ஐஸ்கிரீம், இப்போ அந்த கோன் ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுக்கலாம், லௌகிகமான எக்ஸாம்பிள் தான். ஆனால் அதுலேயும் ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவர் போட்டு கொடுக்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கோன் ஐஸ்கிரீம்னுடைய அந்த வெளிபாகமும் போகியமாகவே இருக்குது, அது அந்த ஐஸ்கிரீம் கூட கலந்து இன்னும் ஒரு ஃப்ளேவர் கூட இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எம்பெருமானை வந்து ரசோவை சகன வேதம் சொல்கிறது, அந்த ரசத்தை நாமெல்லாம் எடுத்து பருக முடியாது, நமக்கு அந்த ஞானம் போகாது. அதனால் ஆழ்வாசிய சுக்திகள் அல்லது இந்த ஸ்தோத்திர பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்தியங்கள், இந்த வார்த்தைகள் தான் அந்த ரசத்தை நாம் எடுத்து பருகக்கூடிய ஒரு நமக்கு அந்த பாத்திரமாக இருக்குது. ஆக இந்த பாத்திரங்களும் சுவையாக இருக்குது, அதில் நமக்கு எடுத்து கொடுக்கப்படுற ரசமும் சுவையாக இருக்குது, ரெண்டும் கலந்து ஒரு அதிகப்படியான ஒரு சுவையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம்னு சொல்ல தோன்றது. அது எப்படியோ கேட்குறவா முடிவு பண்ணிக்கோங்கோ. இப்போ நூனம்னு முடிச்சிருக்கார் அன்வயத்தில். நூனம்னா நிச்சயமா, சர்டன்லி, இந்தின்னு அர்த்தம். என்னது சமாஸ்ரயதி, சமாஸ்ரயதி சம்யக்கு ஆஸ்ரயதி, சம்யக்கு நன்றாக அடைகிறது, சமாஸ்ரயனம்க்கு அர்த்தம் அதுதான், ஒரு குருவை ஆச்சாரியனை நன்றாக அடைதல், அதான் சமாஸ்ரயனம். அது ஏற்பட்டதான் ஸ்ரீ வைஷ்ணவன்ற ஒரு பதவியானது கிடைக்கிறது. சமாஸ்ரயத்தின் அடைகின்றது. எது அடைகின்றதுன்னு கேட்டால் ரசஹ சமாஸ்ரயதி. ரசம்னா இப்போ என்னென்று பார்க்கலாம். அது எம்பெருமானுடைய சௌஷீல குணம் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா எல்லோருடையும் பழகக்கூடிய தன்மை அவனிடத்துல இருக்கு. நம்ம அந்த தன்மை இல்லாட்டி நாம் வந்து எம்பெருமான் போய் நம்ம சிந்தித்து கூட பார்க்க முடியாது, அவனை அடைய முடியுன்றதை. அப்போ அந்த குணம் தான் அந்த ரசம். அந்த ரசமானது அந்த இடைகளில் அந்த ராத்திரி இது வெளிப்பட்டது. என்ன என்னத்தை அடையாதுன்னு கேட்டால் நூத்தன சர்க்கராத்வம். நூத்தன புதுசு. நூத்தன கிரகப்பிரவேசம்லாம் போடுற நூத்தன அப்படின்னு சொன்னால் புதிய. சர்க்கராத்வம் முன்னைய சொன்னம் துவம் தா இந்த பதங்கள் ரெண்டும் சேர்ந்தா, இந்த பிரத்யங்கள் சேர்ந்தா தன்மையை குறிக்கும். சர்க்கரான்றது சர்க்கரை, சம்ஸ்கிருத பதம் அது. தமிழில் சர்க்கரை சொல்கிறோம் இல்லையா, அதான் சர்க்கரா. அப்போ சர்க்கராத்வம் அப்படின்னா சர்க்கரையாக இருக்கும் தன்மை, இனிப்பாக இருக்கும் தன்மை. அப்போ புதுசாக ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய தன்மையை அடைகிறது. எதுனா அந்த ரசா எப்படி எங்கே கலந்து அப்படின்னு கேட்டால் துவதன்ய போகிய துத்பாத பத்ம மதுனி. துவத்து அனன்ய போகிய, அதனுடைய சப்தமே தான் துவத்து அனன்ய போகிய. துவத்து பிளஸ் அனன்ய துவதனன்யன் ஆறுது, அது ஒரு சந்தி. தகாரம் ஆவோட சேர்க்க தாவா மாறுறது. அந்யன்னு சொன்னா வேறு, அனன்ய ந அந்ய அனன்ய, உன்னை காட்டிலும் வேறாக இல்லாத. அப்ப துவத்து அனன்ய போகியே அப்படின்னா ஒரு அர்த்தம் இங்க ஏகாதத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, எம்பெருமான தவிர வேற எதையும் நாடாத பரமேகாந்திகளுக்கு சுவையா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஆறுது. ஆனா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னு தோன்றதுன்னா, எம்பெருமான் வேற அவன் திருவடி வேற இல்லை. இப்போ உபாயம்னு சொல்லச்சு ஒரு விசாரம் வருது, திருவடி தான் உபாயமா எம்பெருமான் உபாயமான்னு கேட்டால், எம்பெருமான காட்டிலும் வேறா இல்லாத அந்த திருவடி தான் உபாயம்னு சொல்றோம். அது மாதிரி துவத்து அனன்ய போகியன்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவடியில் ஒரு சுவை இருக்குன்னு சொன்னா அந்த சுவை எம்பெருமானே தான். அப்ப அப்படி அவனை காட்டிலும் வேறா இல்லாத ஒரு சுவையில் அது என்னதுன்னு கேட்டா, துவத்பாத பத்ம மதுனி, உன்னுடைய திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய தேன், தேனில். மதுன்றது நபும்சகலிங்க சப்தம். மது மதுனி மதுனி மது மதுனி மதுனின்னு போகும் அது, அது மதுனி அப்படிங்கிறது அதனுடைய சப்தமே பக்தி ஏக வச்சனம். தேனில், தேன் எங்க இருக்கு, துவத்பாத பத்ம. துவத்துன்றது உன்னுடையன்னு ரெப்ரசன்ட் பண்றது. பாத பத்மம் அப்படின்னா திருவடி தாமரை, பாதம்னா திருவடி, பத்னா தாமரை. அப்போ உன்னுடைய திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய தேனில் கலந்து அது ஒரு புதியதாக ஒரு சர்க்கரை தன்மையை அடைகிறதுன்னு சொல்லிச்சார். இப்போ அந்த ரசத்துக்கு விசேஷங்கள் சொல்லியிருக்கார். காசார பூர்வ கவி முக்கிய விமர்த ஜன்மா. காசாரன்றது ஒரு அடைமொழி, பொய்கை பொய்கை பூதத்தார் பொய்கை முனி பூதத்தார் பெய்யாழ்வார் அப்படின்னு பாசம் சாதிச்சிருக்கார். அதை தவிர பார்க்கச்சு நம்ம பூதம் சரஸ்த மகதா ஹயம் சொல்றோம். அப்போ அங்கெல்லாம் ஆழ்வார்ன்ற பெயர் பின்பற்றி வரல, பொய்கை முனி பூதம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க பூதம் சரஹ அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க காசாரன்றது பொய்கைன்ற தமிழ் அர்த்தம் அதுக்கு. அப்போ காசாரன்னு சொன்னா பொய்கை ஆழ்வார்னு அர்த்தம், அது ஜஸ்ட் இண்டிகேட் பண்றது. காசார பூர்வ அப்படின்னா பொய்கை ஆழ்வார் முதலாக அப்படின்னு தாத்பரியமா அவர் தொடங்கி. அப்படின்னா பூதத்தாழ்வாரையும் பெய்யாழ்வாரையும் நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும். கவிமுக்கிய விமர்த ஜென்மா. கவிமுக்கியால்னு முன்னாடிய முன்ன இதுலயே நம்ம பார்த்தோம், முக்கியமான கவிகள் அவளுக்கு அந்த ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கிறார். தாந்த கவிமுக்கிய விமர்தனேன்னு சாதிச்சார். தாந்த கவிமுக்கிய விமர்தனேன்னு இரண்டாவது பத்தி சாதிச்சார். விமர்தனன்னு சொன்னா அந்த நெருக்குதல். விமர்த விமர்தன எல்லாம் அதுதான் நெருக்கம். ஜென்மா அப்படின்னா இது ரசத்துக்கு ஒரு அடைமொழி. ஜென்மானா அதிலிருந்து தோன்றிய. இப்போ பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பெய்யாழ்வார் இவ மூன்று பேரும் சிறந்த கவிகள். அந்த கவிகளுடைய ஒரு நெருக்கம், விமர்த நெருக்கத்தினால் ஜென்மா. ஜென்மானா அந்த பிறப்பை உடையதுன்னு அர்த்தம். ஜென்மன்னு சப்தம் அது, அது ஜென்மானு தான் போகும். விமலாசய வெங்கடேஷ ஜென்மான்னு சாதிச்சிருக்கார். அது மாதிரி அது புல்லிங்க சப்தம், ரசத்துக்கு அது ஒரு விசேஷனம். பண்ணா தட்ட இக்கு சுபகசிய. பண்ணான்றது முன்னமே சொன்னோம், பெண்ணை யாரு, சம்ஸ்கிருதத்தில் பெ கிடையாது, பேயதான் உண்டு. அதனால சுவாமி பான்ற பதத்தை பயன்படுத்திருக்காருன்னு வியாக்கணத்தை சொல்லிருக்கா. அப்போ பண்ணான்றது அந்த பெண்ணையாத்தங் பெண்ணையாறு, தடான கரை. பெண்ணையாத்தங்கரையே நமக்கு தெரியும், அந்த பகுதியே ரொம்ப செழிப்பான பகுதி, கரும்பு நிறைய விளையக்கூடிய ஒரு பகுதி. அதான் இந்த தேசத்திலேயே சக்கரை பொங்கல் அக்கார விசெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஹேத்துன்னு கேட்டால், இங்கே விளையிறதுலேயே பெரும்பாலும் அந்த கரும்பு அன்னம் இந்த சாதம். அப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செழிப்பான கரும்பு அது எம்பெருமான். இக்ஷு சுபகசிய, சுபகம்னா முன்னைய பார்த்தோம், ரொம்ப பிரீத்தமாக மனோகரமாக இருக்கக்கூடியது, இனிமையாக இருக்கக்கூடியது. அப்போ சுபகசிய தேன்றது தவ தே, சஷ்டி விபக்தி ஏகவசனம், உன்னுடைய. இப்போ இந்த தேக்கு இந்த பன்னாதட்டேக்ஷு சுபகசியன்றது விசேஷனம். அப்போ எம்பெருமான் இப்படி இருக்கான்னு கேட்டால், அந்த பண்ணையாற்றங்களில் விளையக்கூடிய ஒரு செழிப்பான கரும்பு மாதிரி இருக்கான். அவனுடைய பகுஹு ரசஹா, பகு சப்தம் பண்ணது விசேஷனம். புள்ளிங்கமாக இருந்தால் பகுஹுன்னு போகும், ஸ்ரீலிங்கமாக இருந்தால் பஹ்வி, நபும்சகலிங்கமாக இருந்தால் பகு அப்படின்னு இருக்கும் அது. அப்போ பகுஹு ரசஹா, மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த ரசம், அந்த சாரம், அது என்னன்னு கேட்டால் சோசியலிய குணம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அப்படியே அந்த திருவடித்தாமல் இருக்கக்கூடிய மதுவில் கலந்து தனக்கு ஒரு புதியதாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரையாக இருக்க தன்மையை தேடிக்கொண்டதுன்னு, இல்லை அடைகிறதுன்னு தாத்பரியம் வருது. ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா, காசார பூர்வ கவிமுக்கிய விமர்த ஜன்மான் பன்னாதட்டேஷு சுபகசிய தே பகுஹு ரசஹா தொதனன்ய போக்யே தொத் பாதபத்ம மதுனி நூத்தன சக்கராத்வம் சமாஸ்ரயதி நூனம். காசார பூர்வ கவிமுக்கிய விமர்த ஜன்மா, பொய்கை, பூதம், பே, இந்த மூன்று ஆழ்வார்களுடைய மூன்று ஆழ்வார்களும் சிறந்த கவிகள். மூன்று திருவந்தாதி நமக்கு கொடுத்துருக்கா. அவா விமர்த ஜென்மா, அவா அவளுடைய நெருக்கத்தினால ஒரு பிறப்பை அடைந்தது. எதுன்னு கேட்டால் இது அந்த ரசஹாக்கு விசேஷனம், பகுஹுவும் அந்த ரசஹாக்கு விசேஷனம். அதான் மூன்றுமே பிரதமா பக்தி ஏகவசனத்தில் இருக்கு. பண்ணா தட்டேக்ஷு சுபகசிய தே, பெண்ணையாற்றங்களில் ஒரு செழித்தை செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய, இனி கரும்பு போல் இனிதாக இருக்கக்கூடிய தே, உன்னுடைய பகுஹு ரசஹா, மிகுதியாக இல்ல அந்த சௌசீல்யமான குணம் அந்த ரசம் இருக்கு. தோதனன்ய போகியன்னு சொன்னா, உன்னை என்று வேறொன்றையும் நாடாத பரமேகாந்திகளுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்த்தம். அல்லது நீ வேற, உன் திருவடி வேற இல்லை, உனக்கு என்ன ஒரு ரசம் உண்டோ அதே தான் திருவடிக்கும் உண்டு. அப்படி உன்னை காட்டிலும் வேறா இல்லாத பாத பத்ம மதுனி, உன்னுடைய திருவடி தாமல் இருக்கக்கூடிய தேனில் சப்தமி பக்தி இயக்க வச்சனம், அதில் கலந்து நூத்தன சக்கராத்வம் சமாஸ்ரயதி, புதுசாக ஒரு சர்க்கரை, ஒரு இன்னொரு டேஸ்ட், இட் அடைன்ஸ் ஹையர் டேஸ்ட்னு வச்சுக்கலாம். சமாஸ்ரயத்தின் நட்டலக்காரம் அடைகின்றது, இது நிச்சயம் நூனம்னு முடிச்சிருக்கார். இந்த ஏழாவது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்வயமும் ஆகின்றது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.